அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை நீக்க வேண்டும் தொழிலாக்கம் வேண்டும் இங்கு எல்லோரும் வாழ வேண்டும் முன்னேற என்ன வேண்டும் நல்லெண்ணம் வேண்டும் தன்குழைப்பாலே உண்ண வேண்டும் இல்லாமை நீக்க வேண்டும் தொழிலாக்கம் வேண்டும் இங்கு எல்லோரும் வாழ வேண்டும் எண்ணம் வேண்டும் தன் உழைப்பாலே உண்ண வேண்டும் பாடுபட்ட கை அது பாட்டாளி கை பாடுபட்ட கை அது பாட்டாளி கை செய்யும் தொழிலை தெய்வமாக நிலைநிறுத்தி உடல் வருத்தி அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை பஞ்சுக்குள் நூலை எடுத்து பட்டாடி கொடுத்து தன்மானத்தை காத்திருக்க மண்ணுக்குள் வெட்டி முடித்து பொன் கட்டி எடுத்து நம் தேவைக்கு சேர்த்திருக்க வாழ வைக்கும் கை அது ஏழை மக்கள் கை வாழ வைக்கும் கை அது ஏழை மக்கள் கை நாட்டை மேட்டை தோட்டமாக்கி நாட்டு மக்கள் மாட்டம் போக்கி அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை